மீதிரகல நிசரணவன ஆரண்யவாசி பூஜ்ய உடையிரியகம் தம்ம ஜீவ சுவாமியின் மகான்சே விசினி. மா முலின்ம அதி பூஜ்ய ஸ்ரீ ஞானாராம மாஹமிபாடன் வகான்சே துட்டுவே நெத்தகின் நொவே சிதின்மய. ஏ தர்ஷனே சுலுப்பட்டு தகீமக் நொவிய மாகே ஜீவித்தே விஷாலத்தும பெரளிய தீந்து கரமின் அசீமித ஆத்ம விஸ்வாசியாக குடநங்குவீமட ஏ தர்ஷனே சமத்விய சிதிம்ம துட்டு ஏ பிவித்ரு குண சரீரய சாட்சிகரகத் மகே சித இது கரமின் சிறி ரக்கியாவ எத்துலு சியலும கிஹி சம்பந்தகம் கெரஹி உதாசீனவிய அனுகமனே கலியுத்து அத்தியாத்மிக குருவரையா மா எதிரிபிட பெனீ கியேய எயின் காலையாக் அசகனகாரிய லெசின் சித்திட பீடாக்கல ஜீவித பிரஷ்னிய விசந்தீகியேய ஸ்ரீ சம்புத்த சாசனேட த்ரிவித ரத்னேட ஜீவித பூஜா கிரீமே ஸ்தீர் அதிஷ்டானியாக் சித்தி பஹலவிய மேசா விஷால பிரலியாக் சிதுகரமின் ஏ பிவித்ரு குண சமுதாய சிதின் கனீமட மகசலசாதுன்னே மாஹமிபானன் வஹான்சேகேம கர்மஸ்தான பண அடங்கு சப்த விஷுத்தியா விதர்ஷனா ஞான நம்பு மாஹங்கி பொதை. செஹல்வென் கதவு தின கீபேகட அனுதுருவ விமசா தனகத் துருத்ரு அணுவ ஏ நொதுட்டு கர்மஸ்தானாச்சார வரையா தககனீமே ரிசியன் மீதிரிகள நிசரண வனையட அத்துல்வுனெமி நிம்ஹிம் நதி கௌரவேகின் ஹா பக்தியகின் யுதுவ ரிசிசே மாஹமிபானன் வஹான்சே வந்தனா கரகதிமி. சதுரு சாமீச்சி கதாவேன் அனுதுருவ எஹெனாம் இத்தின் விவேக ஸ்தானியக் சுவாகன்னே சுவாகின பலன்னை என உபதேச சித்தி தன்பத்கரகென எதா ஆபசு ஹருணாத் மீதிரிகள நிசரண வனேம மகே விவேக ஸ்தானே விய கிரமேன் பவித்தா உபசம்பதாவ சபுராகனிமின் மாஹமிபானன் வஹான்சேகே செவனெஹி பிரதிபத்தி பூரண மூல் காலையே எதா சப்த விசுத்திய யான சப்த விசுத்திய பொத மார்கேன் மாசிதேஹி அதீகிய யாம் ஆதர்ஷவத் யோகாவச்சருகே அத்தகீம் பர சரித்தியக்வீத ஏ மாஹமிபானன் துல துட்டுவெமி. வடவடா லங்வ பலத்ம சங்க பீத்ருன் வஹான்சே நமக்ககே குண சமுதாயக்ம பிரகடவீம கேர பௌத்கலிகத்வயக் தககெனீம அசீருய தகின தகின வாரயக் பாசா முல் தர்ஷனேம பணபெவி பெவி இத்ரிபத்விய மாஹமிபானன் வஹான்சேகே பாசெவனெஹி சிட சாசன பிரதிபத்தி பிரீமட லபீம ஜீவிதேட ஆனந்தஜனக ஆசிர்வாதயக்ம விய மே நிசாம தவத்தவத் சமீப ஆஷ்ய லபேவாய் சித நித்திர நித்திர கியாநடவிய ஏ அனு சுதுசு அவஸ்தாவக் பலா சுவாமின் வஹான்ச உபவஹான்சேகே ஓனாம கட்டியுத்தக் எதொத் தன்வனு மெனவ உபஸ்தான கிரீமட கெமெத்தெமி யை மகே அதாச இதிரிபத் கலெமி. பெமினி காரணாவ பாவனா கிரீம பாதா கர நொகின பாவத்வாகினே அன்ன அவஷ்ய உனு பசுவமதக்கரன்னாம் ஈ மா அஸ்வசாலூஹ. மே சம்பந்தேன் கரு கட்டியது சப்ரஹ்மச்சாரின் வஹான்சேலாகேந்த உதவ பதன்னட மடசிதுவிய மாகே பெவிதி ஜீவித்தேட அதிரேக சாசனிக லாபயாக் கெனதின விசேஷ அனுகிரகயாக் வஷேன் மாஹமிபானன் வஹான்சே தமன் வஹான்சேகே உத்தும் குண ஜீவித்தே அவசான பாகேதி மகே உபஸ்தானே விவசா வதாலசேக. மகாசாகரே தத்து அத்துரின் பஹாராத அசுரேந்திரயாட்ட சாசனிக துருத்துரு பிண்டுகொட தக்வமின் சர்வஜ்ஞ வஹான்சே கினஹரப்ப கருணு ஆச்சரியாய் அத்பூதாய். மாஹமிபானன் வஹான்சேகே குணசாகரே துருத்துரு எசே பிண்டுகொட தக்வீமட மம கிசிசேத்ம சமத்ன வெமி கெசே வுவத் மட வடாத்ம பிரகட வூயே ஆதர்ஷ வூத் எமென்ம முல் தர்ஷனே பட்டன் அவசன் ஹூஸ்ம ஹெலன முகத தக்வாம நோயனஸ்வ பவித்தியாவூத் குணாங்க வூயே மாஹமிபானன் வஹான்சேகே சாம கட்டியுத்தகம தக்னட லெபுனு வியூர்த்த அனுபூர்வ கிரியாகலாபியாய் எயின்ம நிபன் நெவும் பவாய். சமாதியட துர்தனசே சம்யக் ஷீலியாக் சமாதன்வ ரகீமஹா பிரஜாவட துருதன ஆக்காரேட்ட சமாதிய பிரகுண கிரீம യോഗാവചര ജീവിതത്തെക്കട്ട് ഉറുമ വെട പിലിവലായി എമ സാറയായി സെസ് അസാറയായി മാഹിമിപാനൻ വഹാൻസേ ക്രിയാവത് കല ആദർശ എയായി ലോട്ട മതക്കരദുൻ അവവാദ്യാത് എയായി ഗവീയാന സിയവസ ഗെന സലകാ ബലനവിട്ട് പര്യാപ്തി പ്രതിപത്തി പ്രതിവേദ വശേൻ തുന്നാകാര ഭൂമേ ശാസനേൻ നിസിലെസ വെടഗെന ത്രിവിധ ശാസനയട്ടമ നിസിലെസ വെട സിദ്ധകോട്ട് ശാസന ഇതിഹാസേ നമ തെബൂവൻ അതര് മാതുട്ടു അതിപൂജനീയ ശ്രീ ജ്ഞാനാരാമ മാഹിമിപാനൻ വഹാൻസേട്ട് ഹിമിവന്നേ അദ്വിതീയ സ്ഥാനയക്കി സതാൻ സമാഗമോ ഹോതു യാവ നിബ്ബാന പത്യ മാഹിമി ദിനപൊത്തൻ അധ്യാത്മ സംവർദ്ധനയ തുലിൻ പെനനഗിന ക്രിയാദാമയ ഇതാമത് സരളയ പിരിസിതുയ നിരവുല്യ ഏ പുദ്ഗലയാൻഗേ ചരിതാനുകൂലവ വിശേഷതാവൻ ലഭ്യതത് സിതിൻ മവ നൊഗത് ഗുണയാക് വെത്തൊത് എഹിദി പെഹദിലി വിധാദക്വീമക് സിധുവേയ് 1982 ജനുവരി 11 ദിനൻ പ്രമാദ ജീവിതേര നിന്ദാവേവ മേ സത്വ അപേക്ഷാകരന്നേ ഹെമ പെത്തെന്മ സെപയക് വിന്ദീമട്ടായി ഒഹുഗേ ഏ അപേക്ഷാവട്ട മൊന അന്തമകിംവത് ഉപകാര നോവന പ്രമാദേഹിമ ഹേ വെട്ടി ദങ്കലായി മെഹിദി യോനിസോ മനസികാരയാത് ചിത്ത ധൈര്യാത് അധിഷ്ഠാന ശക്തിയാത് അവശ്യവേ 1962 നമ്മിനി മാസി 15 ദിനം അനുൻഗേ യഹാപത്തര മകേയായി കിയന മേ സിരുഴേ പരിച്ഛേദ രൂപായതനേൻ തുലിൻ നിക്മെന സുലൻ റല്ലക്കിൻ ഹോ പീഡാവക് നൊവേവാ ഹരിഹടി നൊദന കിസിവെക്കുഗേ ഗുണയാക് ഒസുവാ ദക്വീമട്ട കിസിദു ഉത്സാഹയാക് നൊഗനിമി അഗുണയാൻ ഗെന കവര കഥാത് ഹാക്കിദാക് ദുരട്ട് ഹൊന്തയായി സലക്കന അനുൻഗേ വെടട്ട് ഇടദീ പസകട വീമട്ട മമ നിതരം സൂദാനം വെമി അപരിസിദു അന്തമീൻ കർണ ശാസനിക ഹോ ബാഹിര ഹോ വെടട്ട് സംബന്ധ നൊവീമട്ട മമ ഉത്സാഹ ഗണിമി എബദു തെൻ സമഗതിബെന സംബന്ധേത കടാദമമി 1982 ഹൈവേനി മാസ 16 ദിനേൻ